जाम रे जा जिंद गेट कनी राजा जाव रे जा अंद बीट कनान राजा जाव रे जा जिंद गेट कनी राजा जाव रे जा अंद बीट कनान राजा தினம் தினம் இரவினில் தூங்கிவிட்டு திருடரை திருடி கொண்டோட விட்டு தினம் தினம் இரவினில் தூங்கிவிட்டு திருடரை திருடி கொண்டோட விட்டு அகப்பட்ட மனுஷனை பிடிக்கிற வேலைக்கு ஆர்ப்பாட்டம் என்ன ராஜா ஜாவ்ரே ஜா இந்த கேட்டுக்கு நீ ராஜா ஜாவ்ரே ஜா அந்த வீட்டுக்கு நான் ராஜா குருவிக்கும் கடல் சொந்தமோ கழுதைக்கு சுமத்திர பொதி சொந்தமோ காக்கைக்கும் குருவிக்கும் கடல் சொந்தமோ கழுதைக்கு சுமத்திர பொதி சொந்தமோ நாக்குக்கு ஆயிரம் மொழி சொந்தமோ நாலு காலு கொருவால் சொந்தமோ ஜாவ்ரே ஜா இந்த கேட்டுக்கு நீ ராஜா ஜாவ்ரே ஜா அந்த வீட்டுக்கு நான் ராஜா வருகிற உறவுக்கு மனை சொந்தமோ மயக்கிற முகத்துக்கு எழில் சொந்தமோ வருகிற உறவுக்கு மனை சொந்தமோ மயக்கிற முகத்துக்கு எழில் சொந்தமோ குவிக்கிற பணத்துக்கு இடம் சொந்தமோ கூடும் கூட்டத்துக்கு மடம் சொந்தமோ ஜாவ்ரே ஜா இந்த கேட்டுக்கு நீ ராஜா ஜாவ்ரே ஜா அந்த வீட்டுக்கு நான் ராஜா தினம் தினம் இரவினில் தூங்கிவிட்டு திருடரை திருடி கொண்டோட விட்டு அகப்பட்ட மனுஷனை பிடிக்கிற வேலைக்கு ஆர்ப்பாட்டம் என்ன ராஜா